கரட்டோர மூங்கில் காடு, காட்ட சுத்தி வண்டு பறக்குது, ரீங்காரம் போட்டுக்கிட்டு மூங்கிலையும் வண்டு தொளைக்குது. வண்டு தொளைச்ச ஓட்ட வழியே காத்து அடிச்சா ஒரு சத்தமும் கேக்குது. என்ன சத்தம் அது, என்ன இழுக்குது? ஆக மொத்தம் சத்தமும் கேக்குது, என்ன சத்தம் அது, என்ன இழுக்குது? ஆக மொத்தம் கரட்டோர மூங்கில் காடு, காட்ட சுத்தி வந்து பறக்குது. பிடிக்கும் அந்த துடிகாரம் போட்ட கம்பி, சிமையில சரி சொன்னா இங்க வந்து பேசுதில்லே. தொட்டா பிடிக்கும் அந்த துடிகாரம் போட்ட கம்பி, சிமையில சரி சொன்னா இங்க வந்து பேசுதில்லே. கரட்டோர மூங்கில் காடு, காட்ட சுத்தி வந்து பறக்குது. சும்மா ஏமா போட்டு குழந்தைய போட்டு அடிச்சிட்டு இருக்கா, பாவங்க பாரு அழுது. நீ அழுவாதடா, நான் வாடா. அண்ணன் அடிச்சா அக்கா இருக்கா அழுவாதே, அக்கா அடிச்சா அத்தை இருக்கா அழுவாதே, அத்தை அடிச்சா அம்மா இருக்கா அழுவாதே. அந்த அம்மாவே அடிச்சு விட்டான்னு அழுவுறியா கண்ணா? கவலைப்படாதரா, என் பாட்டு இருக்கு அழுவாதே, அதை கேட்டு உறங்கு பொழுதோடு. தெற்கே அடிச்ச மழை வடக்கால தசை திரும்பி, ஊசியில காட்டுக்குள்ளே ஓடையில பாயுதடி. தெற்கே அடிச்ச மழை வடக்கால தசை திரும்பி, ஊசியில காட்டுக்குள்ளே ஓடையில பாயுதடி. ஓட தண்ணி தழும்பையிலே அலையோச கிளம்பையிலே, குமரம் பாட்டு படிக்கும் கரட்டோர மூங்கில் காடு, காட்ட சுத்தி வண்டு பறக்குது, ரீங்காரம் போட்டுக்கிட்டு மூங்கிலையும் வண்டு தொளைக்குது. வண்டு தொளைச்ச ஓட்ட வழியே காத்து அடிச்சா ஒரு சத்தமும் கேக்குது, என்ன சத்தம் அது, என்ன இழுக்குது? ஆக மொத்தம் கரட்டோர மூங்கில் காடு.